துடித்தீர்கள் ஆடையில் மூடிய ஒரு அழகிருக்கு ஆயிரம் ஆசையில் அது துடித்தீர்கள் வாமர ஜாடையில் என்னை வரவழைக்க வந்தது கைகளும் மெல்ல அடைத்தீர்கள் அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும்